விண்ணிலதா திவ்யநாதம் மண்ணில் வந்தே விண்ணிலதா திவ்யநாதம் தெய்வ புத்திரன் மண்ணில் வந்தே ஏய் மாணவரே ஏ தப்பெடுக்கு தாளம் தட்டு கொட்டு ஏய் ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஸ்துதிப்பு ஏய் ஸ்துதிப்பு தப்பு கொட்டி கைகள் கொட்டி ஹல்லேலூயா பாடிவா வீண மீட்டி தம்புரு மீட்டி ஹல்லேலூயா பாடிவா சக்தனாகும் இயேசுவே நித்தியனாகும் இயேசுவே நித்தியமாகும் சாந்தி நல்கி காக்கணே சக்தனாகும் இயேசுவே நித்தியனாகும் இயேசுவே நித்தியமாகும் சாந்தி நல்கி காக்கணே சாந்தி தூதன் சாந்தி ஏகன் சாந்தமா மீராவில் வந்து ஆனந்தத்தால் ஆகோஷிப்பு ஆமோதத்தால் ஆடிப்பாடு வந்து கும்பிடுவின் முத்தி நேடிடுவின் வந்து கும்பிடுவின் முத்தி நேடிடுவின் தப்பு கொட்டி கைகள் கொட்டி ஹல்லேலூயா பாடிவா ஏய் வீண மீட்டி தம்புரு மீட்டி ஹல்லேலூயா பாடிவா பொன்னின் பைதல் சகனங்கள் ஏற்று வாங்கி சகலர்க்கும் சாந்தவனமாய் சொர்லோகம் தீர்த்து தரும் சொர்க்க புத்திரன் கிறிஸ்மஸ் ராவல்லே மாளோரே வரும் ஸ்துதிப்பின் சுதிப்பின் ஆகோஷிப்பின் ஆடிப்பாடி சொல்லு ஸ்தோத்திரம் சொல்லு பாடு ஹல்லேலூயா தப்பு கொட்டி கைகள் கொட்டி ஹல்லேலூயா பாடிவா வீணம் மீட்டி தம்புரு மீட்டி ஹல்லேலூயா பாடிவா ஆகோஷிப்பு